தலைப்பு உன்னிடம். யாரிடம் கேட்பேன் உன்னை? நான் நான் இருப்பதே உன்னை சேர்ந்திடவே. உன்னிடம் கற்கிறேன் மௌனத்தை பிரிவுகளில். உன்னிடம் சொல்லாத சொற்கள் மௌனமாய். உன்னிடமே கேட்டேன் உன்னை நான். உன்னிடம் உள்ளதே என் வாழ்வு.